அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் கொல்லை வல்வினை கொந்தந்தான் என் செய்யும் அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் செய்யும் கொல்லை வல்வினை கொந்தந்தான் என் செய்யும் அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் கொல்லை வல்வினை கொந்தந்தான் என் செய்யும் அடிமை போ